Takitatam, tom, takitatam, tom, takitatam, tom, takitatam, tom, takitatam, tom, takitatam, tom, takitatam, tom, takitatam, மேலே அரிமுல்லப் பூவாலே பந்தலு மேலே அரிமுல்லப் பூவாலே பந்தலு மன்னலோ வெள்ளி நீலாவின்தே மஞ்சலு அதிலே ராய் இவனும் ஒரு தோந்தலு மேலே அரிமுல்லப் பூவாலே பந்தலு மேலே அரிமுல்லப் பூவாலே பந்தலு முத்தாயத்தாமோ மேலே